ஸ்ரீஸ்துதி 75 ஸ்லோகங்களை கொண்டது இந்த ஸ்தோத்திரம். ஸ்ரீ மகாலட்சுமி விஷயமானது. முதல் ஸ்லோகத்தில் பெரிய பிராட்டியாரை சரண் அடைகிறார். பார்க்கடலிலும் வேள்விலும் குதித்தவள் பிராட்டி. தாமரைக்காடும் எம்பெருமானின் மார்பும் அவளுடைய இருப்பிடங்கள். லீலா விபூதியும் நித்திய விபூதியும் அவளுக்கு சொந்தமானவை என்று பிராட்டியின் பெருமையை பேசுகிறார். உலகை படைத்து காத்து அழிக்கும் சர்வேஸ்வரனை பிராட்டியின் திருவடி சாத்தான செம்பஞ்சு குழம்பின் அடையாளத்தால் அறியலாம். வேதாந்தாஸ் தத்துவசிந்தாம் முரவி துரசி இத் பாதசிந்தை ஸ்தரந்தி என்ற பட்டர் ஸ்ரீசூக்தியை அனுசரித்தது இது. ஆத்மாவாகிற ஹவிஸை சமர்ப்பிக்கும் போதும் அதை ஏற்பவர் பிராட்டியும் எம்பெருமானாகிய திவ்ய தம்பதிகளே. திறமன் முதலியவர்களையெல்லாம் பகடைக்காய்களைப் போலே நகர்த்தி இவர்கள் இருவரும் விளையாடுகிறார்கள். சிலர் பிராட்டியே முழு முதற் கடவுள் என்பர், சிலர் சுயப்பதியான நாராயணனே பரதத்துவம் என்று கூறுவர். ஆனால் வேதங்கள் கூறியபடி திவ்ய தம்பதிகளான எம்பெருமானும் பிராட்டியுமே தெய்வம். எம்பெருமான் அவதாரம் செய்யும் போதெல்லாம் அதற்கு தக்கபடி பிராட்டியும் அவதரிக்கிறாள். பார்க்கடலில் தோன்றிய பிராட்டிக்கு திக்கஜங்கள் திருமஞ்சனம் செய்வித்தன. எம்பெருமானின் திருமார்பில் எழுந்தருளியிருக்கும் பிராட்டியை சரணடைந்த தேவர்கள் மீண்டும் தங்கள் செல்வங்களை பெற்றார்கள். தர்மார்த்த காம மோட்சங்களை பிராட்டியின் கடாட்சமே தருகிறது. உன் கடாட்சங்கள் அடியின் மீது பட வேண்டும். பிராட்டியும் பெருமானும் எனக்கு தாய் தந்தையர் என்று கூறி இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள் எல்லா நன்மைகளையும் அடைவர் என்கிறார். இந்த ஸ்தோத்திர விஷயமாக ஒரு ஐதிஹ்யம் கூறுவர். தரித்திரனான ஒரு பிரம்மச்சாரி விவாகம் செய்து கொள்ள பணம் வேண்டுமென சுவாமி தேசிகனை பிரார்த்தித்தான். விரக்தாகிரேசரான சுவாமி தேசிகன் பிராட்டியை பிரார்த்தித்து இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்யும் போது பொற்காசிகள் வருஷித்தன. அதை பிரம்மச்சாரி மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டு போனான் என்பர். சில ஸ்ரீகோஷங்களில் இந்த ஸ்தோத்திரத்திற்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற பெயர் வழங்குகிறது. மேற்கூறிய ஐதிஹ்யம் இதற்கு காரணம் என தோன்றுகிறது.